புண்ணியரிதனாம் தோமாஸ்லிஹா பொன் விரல் தும்பினால் இயேசுவே ஸ்பர்சிச்ச புண்ணியரிதனாம் தோமாஸ்லிஹா பாரத பூவினும் விஸ்வ பிரகாசமாய் விஸ்வாச நாளம் பகர்ந்துவல்லூ பரகோடி ஜென்மங்கள் விஸ்வாச வீதியில் விஞ்ஞான ஜ்வாலையாய் தெளிஞ்சுவல்லோ பாலையோ மண்ணிலும் பாரத பூவிலும் அனிமலராயொரு பாவன தீர நாம் ஸ்ரீபாயி சுவே ஸ்பர்சிச்ச புண்ணியசரிதனாம் தோமாஸ்லிஹா ஆனந்த சாகர தீரமாக்கான் துக்கங்கள் சூழுமீ ஜீவித தாரை ஆனந்த சாகர தீரமாக்கான் இயேசுவே தியானிக்கூ ஸ்நேகத்தில் ஜீவிக்கூ இயேசுவே தியானிக்கூ ஸ்நேகத்தில் ஜீவிக்கூ நேராய மார்க்கத்தின் ஸ்பர்சிச்ச புண்ணியசரிதனாம் தோமாஸ்லிஹா நீருந்த லோகவாசத்தை ஆத்மீய ஜீவந்தே கேகமாக்கான் ஆசகள் நீருந்த லோகவாசத்தை ஆத்மீய ஜீவந்தே கேகமாக்கான் விஸ்வாசம் பாலிக்கூ ஆஸ்வாசம் பாவிக்கூ விஸ்வாசம் பாலிக்கூ ஆஸ்வாசம் பிராவிக்கு ஸ்வர்கீய ஜீவனில் பங்கு சேரு பொன் விரல் தும்பினாலே சுவே ஸ்பர்சிச்ச புண்ணியசரிதனாம் தோமாஸ்லிஹா பாரத பூவினும் விஸ்வ பிரகாசமாய் விஸ்வாச நாளம் பகர்ந்துவல்லூ പരകോടി ജന്മങ്ങൾ വിശ്വാസവീതിയിൽ വിജ്ഞാന ജ്വാലയായി തെളിഞ്ഞുവല്ലോ പൊൻവിരൽ തുമ്പിനാലേ യേശുവേ സ്പർശിച്ച പുണ്യചരിതനാം തോമാശ്ലീഹാ.